मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविंदा गोविंदा दशरं येळ्ळ ஹிரண்ய கர்ப்ப உற்பத்தியை பற்றி சொல்ற அது என்ன அப்படின்னா பிரம்மதேவரின் தவமும் வைகுண்ட தர்சனமும் அழகா வர்ணித்திருக்கார். ஆறாவத்த தசரத்திலேயே பார்த்தோம் உலகங்கள்ல உலகங்களா பகவான் உருவம் எடுத்தார் அப்படின்னு. இப்ப வந்து விஷ்ணு பகவான் பிரம்மாவை படைக்கிறார் சத்திய லோகத்துல, 14 லோகத்திலும் உருவாக்கினார். விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை வரதான், அந்த தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றினார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ற தொழில் கொடுக்கிறாராம் பகவான். ஆனா பிரம்மாவுக்கு இந்த சிருஷ்டி பண்ண அறிவு வந்து இருக்கலையா, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எப்படி சிருஷ்டி பண்றது அப்படிங்கிற அந்த ஞானம் பெற முடியலையா. அதனால தபசு பண்ற தப தப அப்படின்னு கேக்குறது அஸ்வினி தபசு பண்றாராம். தபசு பண்ணி பிரம்மா வந்து பல வருஷங்கள் தபசு பண்ணினார், மேலும் சித்தி அடையலை. தப தப அப்படின்னு அஸ்வினி கேக்குறது இந்த சத்தம் எங்கேந்து வருது அப்படின்னு தேடி பார்க்கிறார். ஆனா கண்டுபிடிக்கவே முடியலை. அப்புறம் திருப்பி 1000 தேவ வருஷம் தபசு பண்றாராம். தவம் பண்ணிட்டு இருக்கிறத அவருக்கு பகவான் அந்த வைகுண்டலோக தர்சனம் கொடுக்கிறார். அப்ப வந்து பிரம்மா பாக்குறார், எல்லாங்கையும் பாக்குறார். உலகமே ஜலத்துக்குள்ளதான் இருக்கு. இப்ப வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் மட்டும்தான் வெளியில தென்படுறார்கள், பாக்கி எல்லாரும் ஜலத்துக்குள்ள முங்கிருக்கு. அப்போ வைகுண்ட வர்ணனை சொல்றார் இந்த நாராயண பட்டர். எப்படி இருக்காம் வைகுண்டம், வைகுண்டம் என்கிற இடத்துல மாயை இல்லையாம், துன்பம் இல்லையாம், கோபம் இல்லையாம், அறியாய்மை இல்லையாம், அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடம். அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே சதுர்புஜ் 4 கைகள் இருக்குமா. அப்புறம் பிரம்மாவுக்கு மகாவிஷ்ணுவுடைய தர்சனம் கிடைக்கிறது. எப்படி பகவான் இருக்கார் அப்படின்னு மகாவிஷ்ணுவுடைய வர்ணனை சொல்றார். ரத்னமயமான இருக்கையிலிருந்து அமர்ந்திருக்காராம். சூரிய கோடி பிரகாசமான ஒளி வீசக்கூடிய கிரீடம், ஸ்ரீவத்சம் மழுகு மருக வைத்துக் கொண்டு, மேலும் கௌஸ்தபமணி சங்கு சக்கரம் கதை எல்லாம் வச்சிருக்காராம் பகவான் அப்படின்னு விஷ்ணு ரூபம் வர்ணிக்கிறார். இத்தகையான அந்த ரூபம், அப்பேற்பட்ட ரூபம் குருவாயிருப்பா நீதானே, அப்படி பிரம்மாவுக்கு அறிவை கொடுத்தவர் நீங்க தானே, அப்பேற்பட்ட பகவானை இப்படி உலகம் தோன்றினது என்று குருவாயிருப்பா என்னுடைய வியாதியிலேந்து காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிறார். அந்த தசகத்தை குருவாயிருப்பன் சமர்ப்பணம் பண்றார். மேலும் தசகம் 8 பிரளய வர்ணனம் சொல்லப்படுறது. அது என்ன, இப்படி மகா பிரளயத்தோட முடிவுல முதல்ல பிரம்ம கல்பத்திலேந்து விஷ்ணுட்டேந்து பிறந்தாராம் பிரம்மா. பிரம்ம கல்பத்துல விஷ்ணுட்டேந்து பிறந்தாராம் பிரம்மா. பகவான்டேந்து சதுர் வேதங்களும் படித்து பூர்வ கல்பத்துல எப்படி இருந்ததோ அதேபடி இந்த கல்பத்திலையும் சிருஷ்டி பண்ணார். அப்படி அப்பேற்பட்ட அந்த ராத்திரி அப்படிங்கிறது நைமித்திக பிரளயம். அப்படி பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி, அதாவது ஆத்ய பிரம்ம கல்பம் அப்படின்னா பிரம்மாவுடைய ஜென்மா அடுத்த நாள். கல்பம் அப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு நாள். ஒரு நாள் அப்படின்னா 2000 சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஏன் நைமித்திக பிரளயம் அப்படின்னு அந்த ராத்திரியை கூப்பிடுறா அப்படின்னா பிரம்மாவுடைய தூக்கம் அப்படிங்கிறது 1000 சதுரயுகம் தைரியம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகும். அப்பேற்பட்ட அந்த 2 கல்பத்துல ஆத்தியத்த அந்த ஒரு கல்பம் முடிந்து அடுத்த கல்பம் அடுத்த தொடங்குற அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த முடிய முடியற நாளை அந்த ராத்திரியை நைமித்திக பிரளயம் என்று கூறுவார்கள். அப்படி நைமித்திக பிரளயம் என்று கூப்பிடுறது. அப்படி சிருஷ்டி பண்றாராம் பிரம்மா. இந்த பிரம்மாவுடைய ஆயுசோட பகுதியானதும் பாதியானதும் 50 வருஷங்கள், அதாவது 100 வருஷம் வைத்துக் கொள்ளுவோம். அதுல 50 வருஷம் தானே பகுதி அந்த ஒரு பரார்த்தம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிரம்மா அந்த 50 வயசு இல்லைன்னா 50 பிரம்ம வருஷங்கள் ஆனதும் அந்த ராத்திரி பகவானுடைய லீலைகளை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பச்சா தினா அவதரணே சபவத் விலாசான், அந்த பகவானுடைய விலாசங்களை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்க, தினாவசானேத சரோஜயோனிஹி சுஷுப்தி காமத்வயி சன்னிலியம் ஜகந்தித ஜடரம் ஜடரம் சமீயுகு தேதமே கார்ணவமாச விஸ்வம். பிரம்மா வந்து பகவான்ல லயிச்சு நித்ரை அடைந்தார். அப்போ பிரம்மாவே லயிச்சு நித்ரை அடையத்த பிரம்ம சிருஷ்டங்களான எல்லா சராதரங்களும் நித்ரை அடைவாளே. அவ எங்க இருந்தாலாமாம், பகவானுடைய பகவானே உங்களுடைய உதர தேசத்துலதானே இருந்தா, உதரத்துலதானே அவ எல்லாரையும் வச்சுட்டேன், பகவானுடைய குஷியில தானே வச்சிருந்தேன், எல்லா சராசரங்களும் பகவானுடைய உதரத்துல மயங்கினார்கள். அப்படி பிரபஞ்சம் பூரா ஜலம் ஆயிற்றன. பகவானும் யோக நித்ரையில இருக்கிறார். அப்போ யோக நித்ரைக்கு போறதுக்கு முன்னால காலம் என்கிற சக்திட்ட சொல்லலார், சதுர்யுக சரஸ்வரட்சமான ராத்திரியுடைய முடிவுல என்னை எழுப்பு அப்படின்னு காலத்திட்ட சொல்லி யோக நித்ரை அடைந்தார் பகவான். இப்படி பகவான் இந்த 1000 சதுர்யுக காலம் அப்படியே போச்சு. முதல்ல காலம் உணர்ந்துதான், ஸ்வயா பிரசுப்தம் சரிசுப்த சக்தி பிரதேன சத்ர அகில தீபதாம்னா, முதல்ல கிலாதோ காலம் காலாக்கிய சக்தி பிரளயம் முடிவுல கால காலம் என்கிற சக்தி தான் விழுந்துதான். மேலும் பிரபோதயேத்யாதிஷதாகிலாதோ பகவானை எழுப்பினார். பகவான் எழுந்தார். பகவான் எழுந்ததும் தன்னுடைய பிரபஞ்சமே தன்னுடைய உதரத்துல வைத்தார். அந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கருணா கடாட்சத்தோட கடாட்சித்தார், கருணையோட கடாட்சித்தாராம். அப்ப என்னாச்சா, சதுர்யுகானாம் சஹஸ்ரமேவம் த்வயி பிரதுப்தே புனரத்விதீயே, பகவானுடைய உதரத்திலேருந்து ஒரு தாமரப்பூ அப்படியே வந்துதான், பத்மம் தாமரப்பூ பகவானுடைய நாபியிலேருந்து வந்தது. அந்த தாமரப்பூ என்ன பண்ணிட்டான், ரொம்ப அந்தகாரமா இருந்த இருட்டா இருந்த அந்த பிரபஞ்சத்தை ஒளி வீசித்து அந்த தாமர புஷ்பம். அந்த பத்மத்திலேருந்து ஆறு வந்தார் பிரம்மா, பிரத்யக்ஷமானார் பகவானுடைய கருணை இதெல்லாம். அப்பேற்பட்ட விஸ்வகாரண தூதனான குருவாயிருப்பா மகாவிஷ்ணு, இப்படி பிரம்மாவை பிரளயம் முடிந்து சிருஷ்டி பண்ண வைத்தது நீங்க தானே, அப்பேற்பட்ட மகாத்மியுடைய குருவாயிருப்பா பகவானே, என்னுடைய வியாதியிலேருந்து என்ன காப்பாற்று அப்படின்னு அந்த பிரளய வர்ணனைய பகவான் குருவாயிருப்பன் சமர்ப்பிக்கிறார். மேலும் தசகம் 9ல சிருஷ்டி வர்ணனை, பிரம்மா வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தோமே, அது கழிந்து என்னெல்லாம் சிருஷ்டி பண்றார் எப்படி அப்படிங்கறது அழகா இந்த ரிஷகத்துல சொல்றார். தித்தஸ்ய கமலோத்பவஹ தவஹி நாபிபம் கேருஹே குதஸ்விதிதமம்ருதௌ உதிதமித்யலோகயம் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவ்ருத்தானனஹ சதுர்வதன தாமகாத் பிரம்மா பிறந்தார். ஆனா அந்த தாமரை எங்கேந்து வருது என்று இப்படி நம்ம எப்படி உருவானோம் அப்படின்னு பாக்கிறார், 4 திசையும் பாக்கிறார், தெரிஞ்சுக்க முடியலையாம் பிரம்மதேவருக்கு. இத கண்டுபிடிக்க அவர் 100 தேவ வருஷம் தபஸ் பண்ணினாராம். இதுக்கப்புறம் ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிற பகவானுடைய தர்சனம் கிடைச்சது பிரம்மதேவருக்கு. ஆனந்தம் அடைந்த பகவானை பார்த்தது. கிரீட்டமகுடோல்ல சட்டகாரகேயூரயுக்மணிஸ்புரிதமேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலோல்ல சத்கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். அந்த பிரம்மாபாத விஷ்ணு அழுதே விஷ்ணுவை வர்ணிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. கிரீட்டமகுடோல்லச தங்க கிரீடம் போட்டுருக்கார், தங்க வளையலை போட்டுருக்காராம், பீதாம்பரதாரியா இருக்காராம், நீலமேக வர்ணனா நீலமேக சியாமணனா இருக்கார், கலையபுஷ்பம் போல தோல் வளைகளை போட்டுருக்கார், மண்மேகலையை போட்டுருக்கார், முத்துமாலையை போட்டுருக்கார், கழுத்துல அழகா ஜொலிக்க கூடின மாலைகள் எல்லாம் போட்டுருக்கார், வனமாலையை போட்டுருக்கார், அப்படி தக தக தகான ஜொலிக்கிறாராம். வபுஸ்ததைபாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம், கமலத்திலிருந்து பிறப்பிடுத்த அந்த பிரம்மதேவர் இந்த அழகான ரூபத்தை பார்த்தார். இந்த காட்சி பிரம்மாவே பிரம்மிக்கவே வச்சுடுத்தான். அதுக்கப்புறம் பிரம்மா மகாவிஷ்ணுட்ட கேட்கிறார், என்ன கேட்டார், ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரசுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜெய ஜெய பிரபோ உலகங்கள்ல படைக்க கூடின திறமையும் எனக்கு அறிவையும் கொடுங்கோ என்று பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு சொன்னாராம், நீ வந்து தபஸ் பண்ண அப்படின்னு மகாவிஷ்ணுடைய வாயிலிருந்து கேட்கவும் அதேபடி 100 வருஷம் தபஸ் பண்றார். அதுக்கப்புறம் பகவான் பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கிறார், படைக்கிறதுக்கு உண்டான வரம் கொடுக்கிறார். முதல்ல பிரம்மா 3 உலகங்களை படைத்தார், உயிரினங்களை படைத்தார், 16 உலகங்களை படைத்தார். இப்படி பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி கொடுத்த குருவாயிருப்பா. குருவாயிருப்பா என்னை காப்பாத்து என்று அந்த சிருஷ்டி வர்ணனையை பூர்த்தி பண்றார். மேலும் சிருஷ்டி பிரகாரங்கள் என்னெல்லாம் சிருஷ்டி பேதங்கள் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வரார். வைகுண்டவர்தித வைகுண்டவதியே விஷ்ணு, உங்களுடைய சக்தியினால உங்களுடைய அனுகிரகத்தினால பிரம்மதேவர் ஜீவராசிகளை படைத்தார், மனித இனங்களை படைத்தார், மரங்களை படைத்தார், செடிகொடிகளை படைத்தார், படைத்தார், நடமாடுவைகளை படைத்தார், விளையக்கூடிய தாவரங்களை படைத்தார், யக்ஷகிண்ணர்களை படைத்தார், தேவர்களை படைத்தார், அமாவா கர்மா கேதா மாதிரி எல்லாரையும் படைத்தார் பிரம்மா. அதுக்கப்புறம் என்னாச்சு, 5 குணங்களை படைக்கிறார். நித்யாகிரகாஸ்மிமதி ராக விகோப பீதி அஜ்ஞான விருத்தி நிதி பஞ்சவிதாம் சதிருஷ்வா, அஜ்ஞானமாக கூடிய பஞ்சவிதாம் 5 குணங்களை படைக்கிறார். என்னெல்லாம், நித்திய ஆசை, அகங்காரம், ராகம், விகோபம், பயம், பீதி அப்படிங்கிற 5 குணங்களை படைக்கிறார். இந்த படைச்சதுக்கு அப்புறம் தான் புரியறது பிரம்மாவுக்கு இதெல்லாம் அஜ்ஞானத்துல வந்தது, ஒரு நெகட்டிவ் குணங்களாகும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். மேலும் பகவான் விஷ்ணுட்ட வேண்டிக்கிறார், சித்தி பெற்று 4 சனகாதிகளை படைக்கிறார். அவர் ஆடெல்லாம் சனகர், சனகாதியர், சனந்தனம், சனக்குமாரன் என்று 4 புத்திரர்களை படைத்தார் பிரம்மதேவர். அப்புறம் அந்த 4 பேருக்கு சிருஷ்டி பொறுப்பை கொடுத்தார். ஆனா இந்த சனகாதியர்களுக்கு பகவத் விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த சிருஷ்டிக்கு விருப்பத்தை காட்டலையாம். பகவானே தஞ்சம் என்று போயிட்டாளாம். அப்ப பிரம்மாக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபம் வந்ததோ இல்லையோ, புரு மத்தியத்திலிருந்து ருத்ரனை படைத்து விட்டார். ருத்ரனுக்கு 11 பேரு உருவங்கள், விருப்பமான மனைவிகள் கொடுக்கிறார், இடங்களை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ருத்ரன் கிட்ட சிருஷ்டி பண்ண சொல்றார். ஆனா ருத்ரனுடைய சிருஷ்டி ரொம்ப பயங்கரமா இருந்துதான். அதை பார்த்து பிரம்மாவே பயந்து போறார். அதனால பிரம்மா ருத்ரன்ட்ட போய் சொன்னாராம், நீ போய் தபசு பண்ணு என்று. ருத்ரனும் தபசு பண்ண போயிடுறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய உடல்லேந்து முனிவர்கள் பிறவி எடுக்கிறார். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, கிரசு, புலகர், புலத்தியம் போன்ற முனிவர்கள் எல்லாம் ஜென்மா எடுக்கிறார் பிரம்மாவுடைய உடல்லேந்து. மேலும் சரஸ்வதி தேவியை படைக்கிறார். அந்த சரஸ்வதி தேவி மேல ஒரு ஆசை வருது. அப்போ சனகரும் தட்சணும் தன்னுடைய தந்தையான பிரம்மதேவரை சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மா வேதம் புராணங்கள் எல்லாம் படைக்கிறாராம். திருப்பியும் தபஸ்து பண்றார். தபஸ்து பண்ணி ஞானம் அதிகரிச்சிருக்கு. அப்போ அவருடைய உடலை ரெண்டு பாகமா பிரித்து அதிலேந்து ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். அந்த யார் ஆண்? முதல் ஆண் அப்படின்னா சுவயம்புவனு, முதல் பெண் அப்படின்னா சதரூபை. இவா ரெண்டு இந்த தம்பதிகள்ல இருந்து பிரஜைகள் விருத்தியாச்சு. இப்படியெல்லாம் பண்ண வச்ச குருவாயிரப்பா என்னுடைய வியாதியில இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அந்த 10வது தசகம் சிருஷ்டி பிரகாரங்களை குருவாயிரப்பன் சமர்ப்பிக்கிறார். நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே.